श्रीमान वेंकटनाथाय कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि नमस्सर्वेभ्यः एल्लार्गू नमस्कारम् सत्कुर्वतां तव पदं चतुराननत्वं पादोदकं च शिरसा वहतां शिवत्वं एकत्र विक्रमनकर्मनितद्वयं ते ದೇಹಲ್ಯಧೀಶಯುಗಪತ್ ಪ್ರಥಿತಂ ಪೃಥಿವ್ಯಾಂ. ಶ್ರೀ ದೇಹಲೇಶ ಸ್ತುತಿ. 12ನೇ ಪದ್ಯಂ. ಇಂದ ವಾಮನ ಅವತಾರತೆ ಶ್ರುತಿ ಮೊದಲ್ಕೊಂಡು ಎಲ್ಲ ತೊಟಂದ ಸ್ಮೃತಿ ಇತಿಹಾಸ ಪ್ರಾಣಗಳನ್ನ ತುಂಬ ವಿಶೇಷಮಾ ಶ್ಲಾಘಿಚ್ಚು ಕೊಂಡಾಡುರದು. ಅದ್ರ என்ன ವಿಶೇಷம்னு கேட்டா, இந்த வாமனனா வந்து திரிவிக்ரமனா அவன் பரிணமித்த பொழுது, ஒன்று இந்த பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகள் மீதும் அவனது திருவடி சம்பந்தமானது ஏற்பட்டது. இரண்டாவது, மேலுலகத்திலையும் அந்தந்த தேவதைகளுக்கும் அந்த பாக்கியம் கிடைச்சது. குறிப்பாக சிவனுக்கும் பிரம்மாவுக்கும் விசேஷ அனுகிரகம் கிடைச்சது. அதை சுவாமி இந்த பத்தியத்தில் அழகாக குறிப்பிடுறார். பிரம்மாவுக்கு பிரம்ம பட்டம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பிரம்மனாக இருத்தல், சிவனுக்கு சிவனாக இருத்தல், இரண்டுமே அந்த திருவடியில் அவன் திருமஞ்சனம் பண்ணினான். முதலாமவன் பிரம்மா, இரண்டாமவன் அந்த தீர்த்தத்தை தன் தலையில் தாங்கின்றான். இந்த ரெண்டு பேருக்கும் அந்த திருவடி ஜல ஸ்பர்ஷம், அந்த பாதோதகம், அதனுடைய ஒரு சம்பந்தத்தினால இப்படிப்பட்ட ஒரு விசேஷ அனுகிரகம் கிடைச்சதுன்னார். லோகத்தில் எல்லாருமே பெறலாம்னு சொன்னார். அதில் ஸ்ரேஷை இருக்கு. சதுரானனத்தம்னு உதம் போட்டிருக்கார். சதுரானன் சதுரானனகன்னு சொன்னால் பிரம்மா. ரெண்டாவது அர்த்தம் வந்து ஸ்ரேஷத்தில் நல்ல வாக்கை உடையவன் அர்த்தம். சிவன்ற சப்தத்துக்கும் அதே மாதிரி, ஒன்று சிவனை குறிக்கிறது, இன்னொன்று மங்களமாக இருக்கும் தன்மையை குறிக்கிறது. இதே அர்த்தத்தை ஸ்ரீ வரதராஜ பஞ்சாசத்தில் 24வது பத்தியத்தில் சிவனுக்கு மாத்திரம் அங்கே சொன்னார். காமன் ஜகத் கபட வாமனதாமுபேதஹ த்ரேதா கரீஷஸ பவான் நிததே பதானி அத்யாபிஜந்தவ இமே விமலேன யஸ்ய பாதோதகேன விதிருதேன சிவா பவந்தி. அப்படின்னு அங்கேயும் ஸ்லேஷத்தை பயன்படுத்தினார். அனைவருமே சிவர்களாக இருக்கின்றன்னு போட்டார். அல்லது அனைவர்களுக்கும் அந்த மங்களமாக இருக்கும் ஒரு தன்மையானது ஏற்பட்டது. பாதோதகேன, உன்னுடைய அந்த திருவடியிலிருந்து பெரிய தீர்த்தத்தினால் அங்கே சாதித்தார். அது வரதனை குறிச்சி. இதுக்கு நான்முகன் திருவந்தாதில திருமேஷாவர் அழகாக குறிச்சியில் ஒரு பாட்டு பிரபந்தம் சாதிச்சிருக்கார். குறை கொண்டு நான்முகம் குண்டிகை நீர் பெய்து மறை கொண்ட மந்திரத்தால் வாழ்த்தி கரை கொண்ட கண்டத்தான் சென்னி மேல் ஏற கழுவினான் அண்டத்தான் சேவடியை ஆங்கு அப்படின்னு சாதிச்சிருக்கார். நான்முகம் எப்படி அந்த நீரை பெய்து மறை கொண்ட மந்திரத்தால் வாழ்த்தி அர்க்கம் பாத்தியம் இத்தியாதிகளை சமர்ப்பிச்சான வேதத்தை சொல்லி கரை கொண்ட கண்டத்தான் அழகாக சாதிச்சிருக்கார். கண்டம்னா கழுத்து, கரைனா அந்த விஷம், நீலகண்டனுக்கு அப்படி சாதிச்சார். சென்னின தலை, சென்னிமேல் ஏற கழுவினான் அண்டத்தான் சேவடியை யாங்குன்னு, அந்த அண்டத்தான் எம்பெருமானுடைய திருவடியைன்னு அழகாக அங்கே சாதிச்சார். அதே அர்த்தம் தான் இங்கேயும். இங்கே தேஹலி தேஹல்ய அதிஹிஷ தான் சம்போதன பதம். தேஹலி அதிஹிஷ, அந்த தேஹலினா அந்த இடைகழி, அந்த இடைகழியில் எழுந்தெழுக்கக்கூடிய தலைவனே எம்பெருமானே, அதிஹிஷ எம்பெருமானே என்ன அப்படின்னு கேட்டால், பிரதிதம். பிரதிதம்னா ஒரு புகழடைந்தது அப்படின்னு தாத்பரியம். பிகேம் ஃபேமஸ்ன்னு சொல்லுவோம். பிரதிதம் ஆசீத்து அல்லது பிரதிதம் அஸ்தி பவத்தின்னு வச்சுக்கலாம். கிரியாபதத்தில் அத்தியாகாரம் பண்ணிக்கணும். புகழ்பெற்று இருக்கிறது அப்படின்னு. யுகபத்து பிரதிதம், யுகபத்துனா சைமல்டேனியஸ், ஒரே சமயத்தில் புகழடைந்தன. எதுன்னு கேட்டால் தத்து துவயம் ச, அந்த இரண்டும். அந்த எந்த இரண்டுன்றதுக்கு நம்ம மிச்ச பதங்களை பறக்க போகிறோம். அந்த இரண்டு தன்மைகளும் தாத்பரியம். யுகபத்து பிரதிதம், எங்கு பிருத்திவியாம், பிருத்திவியான்னா பிருத்திவீன பூமி, ஸ்ரீலிங்க சப்தம் அது நதி மாதிரி. அப்ப பிருத்திவியாம்ன்றது நத்யாம், சப்தமி பக்தி ஏகவச்சனம், பூமியில். எப்பன்னு கேட்டா தே ஏகத்ர விக்ரமண கர்மணி, தேன உன்னுடைய தவதே, யுஷ்மச்சப்தம் ஷஷ்டி பக்தி ஏகவச்சனம். ஏகத்ர விக்ரமண கர்மணி, இந்த உலகத்தை நீ அளந்தபோது அந்த திருவிக்ரம அவதாரம் எடுத்தாயே அந்த ஒரே செய்கை, உன்னுடைய திருவடியை நீ மேலே வானுலகத்துக்கு பெருக்கிக் கொண்டு போனாயே அந்த சமயத்தில் அந்த செய்கையில் கர்மணி ஏகா போட்டுண்டர் விக்ரமண கர்மணி, கர்ம கர்மணி கர்மானின்னு நபும்சகலிங்கம் அது. அப்போ கர்மணி அப்படிங்கிறது சப்தமி பக்தி, சப்தமி பக்தி ஏகவச்சனம். விக்ரமண கர்மணி அப்படின்னா அளக்கின்ற அந்த செய்கையில், தத்ர ஏகத்திர, ஏகத்திரன அந்த ஒன்றில், அது விசேஷனம். ஏகத்திரன்னா ஒரு விஷயத்தில் அர்த்தம், அது என்ன விஷயம்னு கேட்டா அந்த உலகத்தை அளக்கக்கூடிய அந்த செயலில் அந்த பிச்சர். தத்து துவயம் ச, அந்த இரண்டு தந்தைகளும் சொன்னார். என்ன தந்தைகள்னு சொன்னா சத்துரானத்வம் சிவத்வம். சம்ஸ்கிருதத்துல துவம்ன்ற பதத்தை ஒரு அர்த்தமுள்ள பதத்துக்கு பின்னாடி போட்டா அது தன்மையை குறிக்கிறது. தா உடலாம் அல்லது துவம், சிவதா சிவத்வம், சத்துவானதா சத்துவானத்துவம் என்று ஒரே அர்த்தம் தான், அது தன்மையை குறிக்கிறது. அதாவது தத்துவம்க்கும் கிட்டத்தட்ட அதே அர்த்தம் தான், தத்துவம் நான்முகனாக இருத்தல் சத்துவானத்துவம், சிவத்வம் சொன்னால் சிவனாக இருத்தல். எப்படி நான்முகனாக இருத்தல் கிடைத்ததுன்னு சொன்னால் தவபதம் சத்குருவதாம், தவபதம், தவனா உன்னுடைய பதம்னா திருவடி, உன்னுடைய திருவடியை சத்குருவதாம்னு சொன்னால் சத்ரந்தம் அது, குருவன் சப்தம் அது, சத்துன்ற உபசர்க்கம் சேர்த்து சேவை செய்தல்ன்ற அர்த்தத்தை கொடுக்கறது, சத்காரம் அப்படின்னு வரும், அதாவது பூஜை பண்ணுறது. அப்போ சத்குருவதான்றது ஷஷ்டி பக்தி பகுவச்சனம், உன்னுடைய திருவடியை பூஜிப்பவர்களுக்கு டுதம் அர்த்தம். சத்ரானத்வம் நான்முகனாக இருக்கும் தன்மையானது கிடைக்கிறது, அது அங்கே அங்கே அன்மயம் தத்து துவயம் சார். அடுத்தது சிரசா பாதோதகம் வகதாம், சிரசானா தலையினால் அல்லது தலையில் முடியினால், பாதோதகம் சொன்னால் அந்த பாதோதகம்னு சொன்னால் அந்த திருவடி தீர்த்தம், பாதத்திலிருந்து பெருகிய தீர்த்தம், உதகம்னா ஜலம் தீர்த்தம், அதாவது உதக மண்டலம்லாம் ஊர் கூட இருக்கு உதகம், பாதோதகம் திருவடி தீர்த்தத்தை வகதாம், வகன்னு எதுவும் சத்ரந்தம், வகதாம்ன்றது ஷஷ்டி பக்தி பகுவச்சனம், வகிப்பவர்களுக்கு அல்லது ஏந்துபவர்களுக்கு சிவத்வம், சிவனாக இருக்கக்கூடிய தன்மை, அந்த இரண்டு தன்மைகளும் தத்து துவயம்ச உண்பட்டுண்ட கிடைக்கும்னு. எப்படி ரெண்டுமே ஒருத்தருக்கு கிடைக்கும் சொன்னால் அதில் சிலேஷம் என்ன கேட்டால் சத்ரானத்தம்னு சொன்னால் சிறந்த வாக்கை உடைய ஒரு வாய் அல்லது முகம், இரண்டாவது சிவன்ன மங்களம், அந்த மங்களத்தை உடையவர்களாக ஆகின்றனர்னு அப்போ ரெண்டும் ஒரு இடத்த சம்பவிக்கலாம். ஏன்னா முதல் அர்த்தத்தில் பார்க்கச்சு பிரம்மாண்ட ஒரு வியக்தி தனி, சிவனாக கூடியும் தனி, ஆனால் இரண்டாவது இடத்துல பார்க்கச்சு ஒரு சிலேஷத்துக்காக போட்டுண்டர், இந்த இரண்டுமே ஒரே இடத்தில் அல்லது ஒருவனிடம் சித்திக்கிறது அப்படின்ட்டு. அன்வைத்தை பார்த்தோம்னா தேஹல்யதீஷ தவபதம் சத்குருவதாம், சத்ரானத்வம் சிரசா பாதோதகம் வகதாம் சிவத்வம் தத்து துவயம் ச, தே ஏகத்ர விக்ரமண கர்மணி பிருத்திவியாம் யுகபத்து பிரதிதம் அபவத்து அல்லது ஜாத்தம் ஆசீதுன்னு வச்சுட்டான். தேஹல்ய தீஷ அந்த இடைவெளியில் தோன்றிய எழுந்தொருளிய எம்பெருமானே தவபதம் உன்னுடைய திருவடியை சத்குருவதாம் பூஜிப்பவர்களுக்கு சேவை செய்பவர்களுக்கு சத்ரானத்வம் நான்முகனாக இருக்கும் தன்மை அல்லது சிறந்த வாக்கை பெற்றிருக்கக்கூடிய தன்மை, சிரசா பாதோதகம் வகதாம் தலையினால், சிரஸ் சப்தம் அது சகாரந்த சப்தம், சிரசான்னு தலையினால் பைதஹெட்னு அர்த்தம், திருத்தியாவுக்கு ஏகவச்சனம், சிரசா பாதோதகம் உன் திருவடி தீர்த்தத்தை வகத்தான் வகிப்பவர்களுக்கு அல்லது ஏந்துபவர்களுக்கு சிவத்வம் சிவனாக இருக்கும் தன்மை, தத்து துவயஞ்ச அந்த இரண்டுமே தே ஏகத்ர விக்ரமண கர்மணி, இரண்டு ஒன்று ஒரு கான்டெஸ்ட் காமிக்கிறார். ரெண்டுமே டாப் போஸ்ட் லோகத்தில் எம்பெருமானுக்கு அடுத்து, அந்த ரெண்டு போஸ்ட்டுமே உன்னுடைய ஒரே ஒரு செயலில், ஏகத்திர விக்ரமண கர்மணி ஒரே ஒரு செயலில் பிருத்திவியாம் யுகபத் பிருத்தம், பூமியில் ஒரே சமயத்தில் புகழடைந்தது, புகழடைந்த தன்மை அடைந்தன அல்லது புகழடைந்தன அப்படின்னு வச்சுக்கலாம். இதுதான் அந்த பன்னிரெண்டாவது பத்தியத்துக்கு அர்த்தமும் அன்மையும் ஆகின்றது. குபிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. தன்யவாதாஹ.